அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா பன்னிரு திருமுறை போற்றியே புகழ்ந்திடு ஓங்கார உருவே அருணாச்சலா என்னிரு விழியால் பேரழகை பார்த்திட வேண்டும் அருணாச்சலா உன் புகழ் பாடும் பதிகங்கள் படித்தே நின்னல்கள் தீர்ப்பாய் அருணாச்சலா நின்னடியார்களின் உள்ளத்தை கவர்ந்த கள்வனுமானாய் அருணாச்சலா ஆல கால விஷத்தை உண்டு தேவரை காத்தாய் அருணாச்சலா திரு அளவாயனே திருவருள் புரிந்து எமக்கருள் புரிவாய் அருணாச்சலா தக்கனின் செருக்கை அழித்திட நீயே வேள்வியை அழித்தாய் அருணாச்சலா துக்கங்கள் எம்மை சூழாதிருக்க துணையாய் வருவாய் அருணாச்சலா உப்புறம் எரித்த முக்கண்ணன் நீயே இப்புறம் பார்த்தருள் அருணாச்சலா எப்புறம் நாங்கள் சென்றிட்ட போதும் தப்பு நேராதருள் அருணாச்சலா ஞானமே ஞானத்தின் பயனே சிவமே கருணை புரிவாய் அருணாச்சலா வேதமே வேதத்தின் பொருளே இறையே வேதமில்லாதவருணாச்சலா பௌர்ணமி நாளினில் மலைவலம் வந்தோம் பவபயம் தீர்ப்பாய் அருணாச்சலா மலைவலம் வருவோர் குலமே தழைத்திட கடை கண்ணருள்வாய் அருணாச்சலா தீர்த்தங்கள் சூழ்ந்திட்ட மலையினை வலமே வந்தால் போதும் அருணாச்சலா சிவத்தலம் ஆயிரம் தரிசித்த புண்ணியம் தானே சேரும் அருணாச்சலா அஷ்டலிங்கங்கள் தரிசனம் செய்து மலைவலம் வந்தால் அருணாச்சலா கஷ்டங்கள் யாவும் தொலைந்தே போகும் வரமளிப்பாயே அருணாச்சலா கார்த்திகை மாதத்தில் மலையின் உச்சியில் ஜோதியாய் ஒளிர்வாய் அருணாச்சலா தீ உருவாகிய நின் திருவடிவை உலகுக்கு காட்டினாய் அருணாச்சலா தீப ஜோதியை ஒரு முறை பார்த்தால் பதினொரு தலைமுறை அருணாச்சலா இன்னல்கள் இன்றி இக பர சுகத்தினை அடைந்தே வாழ்வார் அருணாச்சலா ஆதியாய் ஜோதியாய் அடிமுடி மறைத்து வானோங்கி வளர்ந்தாய் அருணாச்சலா இணை இல்லாதுந்தன் திருவடி தேடி தேடி பணிந்தோம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா திருத்தலம் இது திருத்தலம், திருத்தலம் இது திருத்தலம், திருவண்ணாமலை தலம், திருவண்ணாமலை தலம், அருணாச்சல ஈஸ்வரன், அருணாச்சல ஈஸ்வரன், திருத்தலம் அருணாச்சலம், திருத்தலம் அருணாச்சலம், திருத்தலம் இது திருத்தலம், திருத்தலம் இது திருத்தலம், திருவண்ணாமலை தலம், திருவண்ணாமலை தலம். கேட்டதும் தரும் ஈஸ்வரன், கேட்டதும் தரும் ஈஸ்வரன், கோயில் கொண்ட திருத்தலம், கோயில் கொண்ட திருத்தலம், ஏற்றம் தரும் திருத்தலம், ஏற்றம் தரும் திருத்தலம், இனியது அருணாச்சலம், இனியது அருணாச்சலம், வளம் கொடுக்கும் திருத்தலம், வளம் கொடுக்கும் திருத்தலம், வரமளிக்கும் திருத்தலம், வரமளிக்கும் திருத்தலம், விஸ்வரூபம் கொண்டவன், விஸ்வரூபம் கொண்டவன், வழி நடத்தும் திருத்தலம், வழி நடத்தும் திருத்தலம், திருத்தலம் இது திருத்தலம், திருத்தலம் இது திருத்தலம், திருவண்ணாமலை தலம், திருவண்ணாமலை தலம். உண்ணாமுலை அன்னையின், நாமுலை அன்னையின், உள்ளம் நிறைந்த திருத்தலம், உள்ளம் நிறைந்த திருத்தலம், சோணாச்சல நாயகன், சோணாச்சல நாயகன், அருள் புரியும் திருத்தலம், அருள் புரியும் திருத்தலம், ரிஷப காளை மீதிலே, ரிஷப காளை மீதிலே, பவனி வரும் ஈசனே, பவனி வரும் ஈசனே, நேரில் வந்து காக்கவே, நேரில் வந்து காக்கவே, நின்றது அருணாச்சலம், நின்றது அருணாச்சலம், திருத்தலம் இது திருத்தலம், திருத்தலம் இது திருத்தலம், திருவண்ணாமலை தலம், திருவண்ணாமலை தலம். பசிப்பிணியை போக்கிடும், பசிப்பிணியை போக்கிடும், பஞ்சமெல்லாம் நீக்கிடும், பஞ்சமெல்லாம் நீக்கிடும், பஞ்சமுகம் கொண்டவன், பஞ்சமுகம் கொண்டவன், படியளக்கும் திருத்தலம், படியளக்கும் திருத்தலம், தேவரெல்லாம் வாழ்ந்திட, தேவரெல்லாம் வாழ்ந்திட, விஷத்தை அள்ளி குடித்தவன், விஷத்தை அள்ளி குடித்தவன், நீலகண்டனானவன், நீலகண்டனானவன், நெஞ்சில் நின்ற திருத்தலம், நெஞ்சில் நின்ற திருத்தலம், திருத்தலம் இது திருத்தலம், திருத்தலம் இது திருத்தலம், திருவண்ணாமலை தலம், திருவண்ணாமலை தலம், அருணாச்சல ஈஸ்வரன், திருத்தலம் அருணாச்சலம், திருத்தலம் இது திருத்தலம், திருவண்ணாமலை தலம், திருவண்ணாமலை தலம். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ, சிவாய, ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ, ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ, ஓம் நமசிவாய, அருணாச்சலேஸ்வராய நமஹ, ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ, ஓம் நமசிவாய, ஓம் அருணாச்சலே.